போகல, நான் உன்னை விட்டு போகல, தொட்டு கிட்டு பேசல, நீ தொட்டாயேன்னு கேக்கல, வெட்டி கடையில நிக்கல, வெட்டி கதையும் பேசல, தம்மு கிம்மு அடிக்கல, பின்ன ஏண்டி என்ன புடிக்கல, அழகு பொண்ணுங்க நாட்டுல நடந்து போகுது ரோட்டுல, எதையும் நானும் பார்க்கல, அது ஏனோ உனக்கு புரியல. நேரில பேச தில்லில, என் கூட பேச செல்லல, நீதான் எப்பவும் நெஞ்சல, இத யாரு கிட்டையும் சொல்லல, எனக்கு நீதான் அஞ்சல, நான் இதுக்கு மேல கெஞ்சல. நடந்து போகுது ரோட்டுல, எதையும் நானும் பார்க்க.